காதல் ஜோடிதான் வானம் பாடிதான் கூடு தேடுதே மாலை சூடுதே ஆசை வேதமானது ஓசையின்றி பாடுது நெஞ்சில் பூத்த பூவிது நேரில் வந்து கூவுது காதல் ஜோடிதான் வானம் பாடிதான் வாசல் திறக்கும் இணையாத மனம் கூட இளமை ராகம் படிக்கும் மலர் மலரும் வண்டு வரும் ராகவீணை பாடாதோ மதிய நிலா புதையலன மார்பில் சேர ஓடாதோ வாசம் வீசிடும் பூமுல்லை மங்கை கூந்தலில் சேரும் மஞ்சள் பூசிடும் பொன்மாலை மன்னன் பேரினை கூறும் காதலர் கோவிலின் சாவி எந்தன் கைகளில் காதல் ஜோடிதான் வானம் பாடிதான் சூடு தேடுதே மாலை சூடுதே ஒரு நாடில் காதல் பாதை நடக்கும் தடை போடும் சதியாவும் தகர்ந்து மண்ணில் கிடக்கும் பரப்பதற்கே சிறகுகளாம் பாதை மாறக்கூடாது வாழ்வதற்கே வாழ்க்கை இதை மாற்ற இங்கு ஆளேது ஊரில் வேலிகள் போட்டாலும் உள்ளமுன்னையே தேடும் பேரும் பதவியும் போனாலும் பெண்மை வாழவே பாடும் கோட்டையில் காதலின் கொடியை ஏற்ற கூடுவோம் காதல் ஜோடினான் வானம் பாடினான் கூடு தேடுதே மாலை சூடுதே ஆசை வேதமானது ஓசையின்றி பாடுது நெஞ்சில் பூத்த பூவிது நேரில் வந்து கூவுது காதல் ஜோடிதான் வானம் பாடிதான்